பேச உன் நினைச்சத செய்ய உன் துணையுன்னு அருகில வருகுது வருகுது. தட தட தட தட கட கட கட கட ரயில் ஒன்னு ஓடுது ஓடுது ஓடுது. குடிச்சத பேச உன் நினைச்சத செய்ய உன் துணையுன்னு அருகில வருகுது வருகுது. பேச உன் நினைச்சத செய்ய உன் துணையுன்னு அருகில வருகுது வருகுது. பேச உன் நினைச்சத செய்ய உன் துணையொன்னு அருகில வருகுது வருகுது.